காலை வெளிச்சம் எண்ணாகமம் 1:6-15 தேவனால் பெயரிடப்பட்ட தலைவர்கள் 2. எண்ணாகமம் 1 தலைவர்களை தெரிந்து கொண்ட போது தேவன் மோசேக்கு உதவியாளர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கவில்லை. அவர் இஸ்ரேலருக்கு முன்பாக 12 பெயர்களையும் வைத்தார். இந்த பெயர்கள் அர்த்தம் நிறைந்தவை. அந்த அர்த்தங்கள் அவர்களின் வனாந்திர பயணத்தோடு ஒத்து போனது. அதே போல புதிய சிருஷ்டிக்கும் ஒரு பயணம் உண்டு. நாம் உலகத்திலிருந்து வெளியே அழைக்கப்பட்டு உடன்படிக்கைக்குள் வைக்கப்பட்டு ஒரு மத்தியஸ்தர் நமக்கு கொடுக்கப்பட்டு நித்திய சுதந்திரத்தை நோக்கிய ஒரு குறுகிய பாதையில் நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இந்த பாதையானது பயிற்சி, யுத்தம், சிச்சை அதாவது ஒழுங்கு நடவடிக்கை, சகோதரத்துவம் மற்றும் கிருபை ஆகியவற்றை உள்ளடக்கியது. ஆகவே இன்று நாம் அதே 12 பெயர்களை எடுத்துக்கொண்டு அவற்றை சபையோடு பேச அனுமதிப்போம். நன்றாக ஓடி முடிக்க விரும்புகிற ஒவ்வொரு புதிய சிருஷ்டிக்கும் முன்பாக தேவன் வைக்கும் பாடங்களாகவும் எச்சரிக்கைகளாகவும் தீர்மானங்களாகவும் இந்த பெயர்கள் மாறுகின்றது. எளிதூர் என்றால் தேவனே கண்மலை என்று அர்த்தம். புதிய சிருஷ்டிக்கு இதுவே முதல் மற்றும் மிக வலிமையான தீர்மானம். மணல் ஒரு தேசத்தை தாங்காது, ஆனால் கண்மலை அவர்களை தாங்கும் என்பதை இஸ்ரேலர் வனாந்திரத்தில் கற்றுக்கொண்டார்கள். தேவன் கண்மலையிலிருந்து தண்ணீரை தந்தார். அவர்கள் நிலையற்றவர்களாய் இருந்த போதும் அவர் உண்மையுள்ளவராக நிலைத்திருந்தார். நமக்கு தேவன் தந்தருளிய கண்மலை கிறிஸ்துவே. இஸ்ரேலர் ஆவிக்குரிய கண்மலையில் குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று பவுல் கூறுகிறார். கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்திமானை பற்றி இயேசுவும் எச்சரித்தார். பெருவெள்ளம் வந்தாலும் அந்த வீட்டை அழிக்க முடியாது. பாடம் மிக தெளிவானது. உணர்ச்சிகள் மீது விசுவாசம் வைக்கப்பட்டால் அது இடித்து விழும். மனிதர்கள் மீது விசுவாசம் வைக்கப்பட்டால் அது அசைக்கப்படும். வசதிகள் மீது விசுவாசம் வைக்கப்பட்டால் அது வனாந்திரத்தில் தோற்று போகும். புதிய சிருஷ்டியானது குறிப்பாக நெருக்கங்கள் வரும்பொழுது கிறிஸ்துவின் மீது நிலைத்திருக்க தினமும் தீர்மானிக்க வேண்டும். எச்சரிக்கையும் மிக தெளிவானது. ஒரு விசுவாசி வெளிப்புறமாக பார்க்கும் பொழுது முகாமோடு சேர்த்து பயணம் செய்யாமல் ஆனால் உள்ளுக்குள் மணலின் மீது கட்டி கொண்டிருக்கலாம். நிலையற்ற அஸ்திவாரங்களிலிருந்து மனம் திரும்பி வனாந்திரத்தில் தேவன் செய்தது போல பிதாவாகிய தேவன் தாமே நமக்கு அருளிய கண்மலையின் மேல் நம் முழு வாழ்க்கையையும் நாட்டும்படி தேவன் நம்மை அழைக்கிறார். செலுமியேல் என்பது தேவனிடத்தில் சமாதானம் மற்றும் முழுமை என்ற அர்த்தத்தை கொண்டுள்ளது. இது நம் அழைப்பின் நோக்கத்தை பற்றி பேசுகிறது. தேவன் நம் கடந்த காலத்தை மன்னிப்பதற்காக மட்டும் நம்மை இரட்சிக்கவில்லை. அவர் உறவை மீண்டும் புதுப்பிக்கவே நம்மை இரட்சித்தார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராக இருக்கிறார். ஆனாலும் இருதயம் பிடிவாதமாகவும் முறுமுறுக்கிறவதாகவும் அல்லது பெருமையாகவும் மாறும் பொழுது இந்த சமாதானம் குலைந்து போகும் என்பதை வனாந்திரம் காட்டுகிறது. புதிய சிருஷ்டிக்கான பாடம் என்னவென்றால் தேவனிடத்திலான சமாதானத்தை கீழ்ப்படிதல் மற்றும் மனத்தாழ்மை மூலமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாவத்தை நாம் சிறியதாக கருதக்கூடாது. ஏனென்றால் பாவம் ஐக்கியத்தை துண்டித்துவிடும். நாம் பாவத்தை அறிக்கையிட்டு திரும்புவதில் தீவிரமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தேவன் நம் முன் வைக்கும் தீர்மானம் என்னவென்றால், இரட்டை மனமுள்ள வாழ்க்கையை அல்ல, முழுமையான ஐக்கியத்தையே நாம் நாட வேண்டும். இதிலுள்ள எச்சரிக்கை என்னவென்றால், ஒரு விசுவாசி மத சடங்குகளை கடைபிடிக்கலாம், ஆனால் இருதயம் ஒப்பு கொடுக்கப்படாததால் உள்மன சமாதானத்தை இழந்து போகக்கூடும். நாசோன் என்ற பெயர் பாம்பு அதாவது சர்ப்பம் என்ற கருத்தோடு தொடர்புடையது. இது வனாந்திரத்தில் உள்ள வெண்கல சர்ப்பத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அந்த நிகழ்வு புதிய சிருஷ்டிக்கு ஒரு வலிமையான சித்திரமாக அமைகிறது. இஸ்ரேலர் பாம்பினால் கடிக்கப்பட்ட போது தேவன் கொடுத்த தீர்வு எளிமையானது, நோக்கி பார்த்து பிழைத்துக்கொள். இது தம்முடைய சிலுவையை குறிக்கிறது என்று இயேசு சொன்னார். நமக்கான பாடம் என்னவென்றால், பாவம் ஒரு விஷம், அது மெதுவாகவும் உறுதியாகவும் கொல்லும். ஆனால் இரட்சிப்பு சுய முயற்சியினால் சம்பாதிக்கப்படுவதில்லை. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் அது பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இரட்சிப்பின் ஆரம்பத்தில் மட்டுமல்ல, பயணம் முழுவதும் கிறிஸ்துவையே மீண்டும் மீண்டும் நோக்கி பார்ப்பதே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். சோதனை கடிக்கும் போது, குற்ற உணர்வு எழும்பும் போது, அவமானம் இருதயத்தை இழுத்து செல்ல முயலும் பொழுது, உயர்த்தப்பட்ட இரட்சகரை நோக்கி பார்த்து பிழைத்துக்கொள் என்ற தேவனின் அழைப்பு மாறாததாயிருக்கிறது. எச்சரிக்கையும் வலிமையானது. நோக்கி பார்க்க மறுக்கிறவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பாவத்தில் தொடருகிறவர்கள், சுகத்தோடு நடக்க மாட்டார்கள். நெத்தனேயல் என்றால் தேவன் கொடுத்தார் என்று அர்த்தம். இது புதிய சிருஷ்டிக்கு பெருமை பாராட்டும் சாதனையாளர்களாக அல்ல, பெற்றுக்கொள்கிறவர்களாக வாழ கற்றுக் கொடுக்கிறது. வனாந்திரத்தில் தேவன் கொடுத்ததினால் மட்டுமே இஸ்ரேலர் பிழைத்திருந்தார்கள். மன்னா கொடுக்கப்பட்டது, தண்ணீர் கொடுக்கப்பட்டது, வழிநடத்துதல் கொடுக்கப்பட்டது, பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் முறுமுறுத்த போதும் கூட அவர்களின் சுவாசம் ஒரு ஈவாகவே அதாவது பரிசாக இருந்தது. நமக்கு புதிய சிருஷ்டியின் வாழ்வு முழுவதும் பெற்றுக்கொள்ளப்பட்டதே. உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது எது? இரட்சிப்பு ஒரு பரிசு, கிருபை கொடுக்கப்படுகிறது, தினசரி தேவைகள் கொடுக்கப்படுகிறது. நன்றியுணர்வு விசுவாசத்தை பாதுகாக்கும் என்பதால் நன்றியோடு வாழ்வதே புதிய சிருஷ்டி எடுக்க வேண்டிய தீர்மானம். எல்லாம் பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நாம் மறுக்கும் பொழுது முறுமுறுப்பு வளரும் என்பதே இதிலுள்ள எச்சரிக்கை. இருதயம் பெருமை அடையும் பொழுது அது தேவனுக்கு நன்றி செலுத்துவதை நிறுத்துகிறது. இருதயம் நன்றி சொல்வதை நிறுத்தும் பொழுது அது முறுமுறுக்க தொடங்குகிறது. முறுமுறுப்பு எப்போதும் வாழ்க்கையை மீண்டும் எகிப்தை நோக்கியே தள்ளும். எலியாய் என்றால் என் தேவனே பிதா அதாவது தகப்பன் என்று அர்த்தம். இது நம் பயணத்திற்கு தேவையான ஒரு கனிவான மற்றும் அவசியமான பாடம். நம்மில் பலர் தேவனை நியாயாதிபதியாக அறிந்திருக்கிறோம், ஆனால் அவரை தகப்பனாக அறிந்து கொள்ள போராடுகிறோம். வனாந்திரமானது இஸ்ரேலரை அடிமை மனப்பான்மையிலிருந்து மகன் என்ற மனப்பான்மைக்கு மாற்றும் முயற்சியாக இருந்தது. தேவன் அவர்களை சுமந்தார், போஷித்தார், திருத்தினார், மேலும் தன்னை உண்மையுள்ளவராக நிரூபித்தார். ஒரு மனிதன் தன் மகனை சுமந்து கொண்டு போவது போல தேவன் இஸ்ரேலை சுமந்து கொண்டு வந்ததை மோசே பின்னர் நினைவு கூர்ந்தார். புதிய சிருஷ்டிக்கு ஆவி இதை இன்னும் தெளிவுபடுத்தியது. நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். பாதை கடினமாக இருந்தாலும் பிதாவை நம்புவதே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். தகப்பன் என்ற உறவை நாம் மறக்கும் பொழுது பயமும் அவ்விசுவாசமும் எழும்பும் என்பதே எச்சரிக்கை. அடிமை மனப்பான்மை எப்பொழுதும் தேவன் என்னை கைவிட்டு விடுவார் என்று சொல்லும். மகன் என்ற மனப்பான்மை என் பிதா எனக்கு தேவையானதை சந்திப்பார், வழி நடத்துவார், அன்போடு என்னை திருத்துவார் என்று சொல்லும். எலிஷாமா என்றால் தேவன் கேட்டார் என்று அர்த்தம். இந்த பெயர் சபைக்கு ஆறுதலையும் எச்சரிக்கையும் கொண்டு வருகிறது. தேவன் ஜபத்தை கேட்கிறார், தேவன் கதறுதலை கேட்கிறார், தேவன் மனம் திரும்புதலை கேட்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களின் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆனால் தேவன் முறுமுறுப்பையும் கேட்கிறார் என்பதை வனாந்திரம் போதிக்கிறது. அவர் இஸ்ரேலின் புகார்களை கேட்டார். சில நேரங்களில் அவருடைய பதில் இரக்கமாக இருந்தது, சில நேரங்களில் அது சிச்சையாக அதாவது தண்டனையாக இருந்தது. புதிய சிருஷ்டிக்கு ஜெபிக்கிற ஜனமாக மாறுவதும் நாவை காத்து கொள்வதுமே தீர்மானம். இடைவிடாமல் ஜெயம் பண்ணுங்கள். மேலும் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கமில்லாமலும் செய்யுங்கள். எச்சரிக்கை மிகவும் தீவிரமானது. நாவு முகாமையே விஷமாக்கிவிடும். முறுமுறுப்பு அவ்விசுவாசத்தை பரப்பும், ஆனால் ஜபம் விசுவாசத்தை பரப்பும். இரண்டையும் தேவன் கேட்கிறார். ஆகவே நம் வாயிலிருந்து தேவன் எதை கேட்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். கமாலியேல் என்றால் தேவனே என் வெகுமதி அதாவது பலன் என்று அர்த்தம். வனாந்திரம் நீண்டது, பல நாட்கள் மெதுவாக நகர்வது போல் இருந்தது. ஆனாலும் தேவன் பயணத்தை வீணாக்கவில்லை. அவர் ஒரு ஜனத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். புதிய சிருஷ்டிக்கு இந்த பெயர் சகிப்பு தன்மையை கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு ஒரு மென்மையான பாதை வாக்கு பண்ணப்படவில்லை. உண்மையுள்ள தேவனே நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறார். தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவரென்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதங்களை மட்டுமல்ல, தேவனையே வெகுமதியாக தேடுவதுதான் தீர்மானம். சௌகரியத்தை மட்டுமே தேடுகிறவர்கள் சௌகரியம் தாமதப்படும் பொழுது பின்வாங்கி விடுவார்கள் என்பதே எச்சரிக்கை. ஆனால் தேவனை தேடுகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஏனென்றால் வனாந்திர காலங்களால் தேவனை நம்மிடமிருந்து எடுத்து கொள்ள முடியாது. அபிதான் என்றால் என் பிதாவே நியாயாதிபதி என்று அர்த்தம். இது புதிய சிருஷ்டிக்கு பரிசுத்தத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. தேவன் பிதாவாக இருப்பது அவருடைய சிச்சையை ரத்து செய்யாது. கலக்கம் உண்மையாக இருந்ததால் மீண்டும் மீண்டும் வந்த நியாய தீர்ப்புகளை வனாந்திரம் வெளிப்படுத்தியது. அதே போல யாவே தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் என்று புதிய ஏற்பாடு சொல்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேயே துவங்கும் என்றும் அது சொல்கிறது. திருத்தலை விரைவில் ஏற்றுக்கொள்ளுவதும் சீக்கிரமாக மனம் திரும்புவதும் ஆரோக்கியமான வழியில் தேவனுக்கு பயன்படுத்தவும் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். நாம் நம் இருதயத்தை கடினப்படுத்தி பாவத்தை லேசாக எடுத்துக்கொண்டால் சிச்சை இன்னும் கடினமாகும் என்பதே எச்சரிக்கை. தேவன் நீடிய பொறுமையுள்ளவர். ஆனால் தேவன் தம்மை பரியாசம் பண்ணவோட்டார். நம்முடைய பிதாவே நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் என்பதையும் இது நம் அழிவுக்காக அல்ல நம் இரட்சிப்புக்காகவே என்பதையும் அபிதான் நமக்கு நினைவூட்டுகிறார். அகியேசர் என்றால் என் சகோதரனே உதவி என்று அர்த்தம். புதிய சிருஷ்டிக்கு இது ஒரு முக்கியமான தீர்மானம். நாம் தனித்து நடக்கக்கூடாது. வனாந்திர பயணத்திற்கு ஒற்றுமை தேவைப்பட்டது. முகாம் ஒன்றாக நகர்ந்தது. யுத்தங்கள் ஒன்றாக எதிர்கொள்ளப்பட்டது. சபைக்கு இது இன்னும் நேரடியாக பொருந்தும். நாம் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். சபை கூடி வருவதலை விட்டுவிடாதிருக்கும்படி நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க சொல்லப்பட்டிருக்கிறோம். சகோதரத்துவத்தை நேசிப்பதும் விரைவில் மன்னிப்பதும் ஊழியம் செய்வதும் விழுந்தவர்களை சாந்தமாய் சீர்பொருத்த பண்ணுவதும் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். தனிமை ஆத்மாவை பலவீனப்படுத்தும் என்பதே எச்சரிக்கை. பெருமை சகோதரத்துவத்தை உடைக்கும். சகோதரத்துவம் உடையும் போது முகாம் ஆபத்துக்குள்ளாகும். பாகியேல் என்றால் தேவன் நியமிக்கிறார் அல்லது தேவன் பங்கிடுகிறார் என்று அர்த்தம். இது சபைக்கு தேவன் கொடுத்த வேலையை, அதாவது நியமிப்பை, ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது. வனாந்திரத்தில் முகாமின் நிலைகள், அணிவகுப்பு வரிசை மற்றும் கடமைகளை தேவன் நியமித்தார். மக்கள் தேவன் ஏற்படுத்தியதை எதிர்த்தால் பல பிரச்சனைகள் வந்தது. புதிய சிருஷ்டிக்கு வரங்களையும் அழைப்புகளையும் காலங்களையும் பொறுப்புகளையும் தேவன் நியமிக்கிறார். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஒப்பிட்டு பார்ப்பதை நிறுத்திவிட்டு கீழ்ப்படிந்து கொள்வதே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். பொறாமை கலக்கத்திற்கு வழிவகுக்கும் என்பதே எச்சரிக்கை. தேவனின் நியமிப்பை நாம் எதிர்த்து போராடும் பொழுது சமாதானத்தை இழக்கிறோம். ஆனால் தேவனின் பங்கை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பலத்தில் வளருகிறோம். எலியாசாப் என்றால் தேவன் கூட்டிக் கொடுத்தார் அல்லது தேவன் சேர்த்தார் என்று அர்த்தம். தோல்விக்கு பிறகு கிடைக்கும் தேவனின் இரக்கத்தை இது பேசுகிறது. நியாய தீர்ப்புக்கு பிறகும் தேவன் வழி நடத்தினார் என்பதை வனாந்திரம் காட்டுகிறது. இழப்புக்கு பிறகும் தேவன் மீண்டும் கூட்டினார். அவர் ஒரு புதிய தலைமுறையை எழுப்பினார். புதிய சிருஷ்டிக்கு இந்த பெயர் நம்பிக்கையையும் மறுசீரமைப்பையையும் கற்றுக் கொடுக்கிறது. பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சிதறடிக்கப்பட்டவர்களை தேவன் சேர்க்கிறார், மனம் திரும்புகிறவர்களை தேவன் சீர்படுத்துகிறார். தோல்வியை ஒருபோதும் கீழே முடங்கி போவதற்கு ஒரு காரணமாக பயன்படுத்த கூடாது என்பதே தீர்மானம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். சிலர் விழுந்துவிட்டு மீண்டும் திரும்பாமல் நின்று விடுகிறார்கள் என்பதே எச்சரிக்கை. எலியாசாப் நம்மை திரும்ப அழைக்கிறது, தேவன் மீண்டும் சேர்க்கிறார். ஆனால் நாம் மனம் திரும்புதலிலும் கீழ்ப்படிதலிலும் செயல்பட வேண்டும். அகிரா என்பது தீமையின் சகோதரன் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இது ஒரு நிதானமான எச்சரிக்கையை கொண்டுள்ளது. வனாந்தர வீழ்ச்சிகள் பெரும்பாலும் முகாமுக்கு உள்ளிருந்தே வந்தது. முறுமுறுப்பு, பொறாமை, கலக்கம் மற்றும் சமரசம் ஆகியவை உள்ளிருந்த எதிரிகளாக இருந்தது. சபைக்கும் இது உண்மையாகவே இருக்கிறது. மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் பெரும்பாலும் வெளியிலிருந்து வரும் உபத்திரவம் அல்ல, உள்ளே இருக்கும் பாவமே. பெருமை, கசப்பு, பிரிவு, கள்ள உபதேசம், மறைவான ஒழுக்குக்கேடு. உங்களிலிருந்து சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை பேசுவார்கள் என்று வேதம் எச்சரிக்கிறது. புளித்த மாவு சிறியது மாத்திரமாயிருந்தாலும் அது பிசைந்த மாவு முழுவதையும் புளிப்பாக்கும் என்று இது எச்சரிக்கிறது. இருதயத்தை கவனிப்பதும் ஐக்கியத்தை பாதுகாப்பதும் பரிசுத்தத்தை காத்து கொள்வதுமே தீர்மானம். எச்சரிக்கை தெளிவானது. சகோதரத்திற்குள் தீமை எழும்பி அது அனுமதிக்கப்பட்டால் முழு முகாமும் பாதிக்கப்படும். இந்த 12 பெயர்களையும் நாம் ஒன்றாக வைக்கும் பொழுது தேவன் புதிய சிருஷ்டிக்கு ஒரு முழுமையான பாதையை காண்பிக்கிறார். கண்மலையின் மேல் நிற்கவும், தேவனோடே சமாதானத்தை காத்து கொள்ளவும், சுதந்திரத்திற்காக கிறிஸ்துவை நோக்கி பார்க்கவும், அவர் கொடுப்பவற்றிற்காக நன்றியோடு வாழவும், பிதாவை நம்பவும், முறுமுறுக்காமல் ஜபம் பண்ணவும், தேவனே வெகுமதியாய் இருப்பதால் சகித்து கொள்ளவும், சிச்சையை ஏற்றுக்கொள்ளவும், சகோதரத்துவத்தை மதிக்கவும், நமது பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவும், நாம் விழும்பொழுது மீண்டும் எழுந்திருக்கவும், உள்ளே இருக்கும் தீமைக்கு எதிராக கவனமாயிருக்கவும் அவர் நம்மை அழைக்கிறார். இவைகள் சிறிய பாடங்கள் அல்ல. சபை தன் பயணத்தை முடித்து சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்குமா என்பதை தீர்மானிக்கும் முடிவுகள் இவை. ஆகவே இன்று ஒவ்வொரு பெயரும் ஒரு கண்ணாடியாக மாறட்டும். இஸ்ரேலின் வனாந்திரம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. இந்த வழிகாட்டிகளை ஆரம்பத்திலேயே நாம் முன்வைப்பதற்கு தேவன் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். இவற்றை நாம் மனத்தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டால் நம் பயணம் பாதுகாப்பானதாகவும் நம் விசுவாசம் பலமானதாகவும் நம் முடிவு மகிழ்ச்சியானதாகவும் இருக்கும். ஜபம். எங்கள் பரிசுத்த பிதாவாகிய யாவே, உமது வார்த்தையின் மூலமாக எங்களுடன் பேசுவதற்கும் ஆபத்து வரும் முன்னரே எங்களை எச்சரிப்பதற்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட ஜனமாகவும் கிறிஸ்துவின் மூலமாக உம்மோடு சமாதானம் உள்ளவர்களாகவும் நீர் கொடுக்கும் ஒவ்வொரு ஈவுக்கும் நன்றியுள்ளவர்களாகவும் எங்களை மாற்றுங்கள். உம்மை பிதாவாக நம்பவும் உமது சிச்சையை மனத்தாழ்மையுடன் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தாருங்கள். முறுமுறுக்காமல் ஜபம் பண்ண எங்கள் நாவை பயிற்றுவியுங்கள். ஆவிக்குரிய யுத்தத்தில் எங்களை சிறந்த போர் வீரர்களாகவும் ஒரே சரீரமாக இணைத்து சகோதரத்துவத்தில் உண்மையுள்ளவர்களாகவும் மாற்றுங்கள். நீர் கொடுக்கும் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் நாங்கள் விரும்பும் போது மனம் திரும்புதலின் மூலம் மீண்டும் எழுந்திருக்கவும் எங்களுக்கு உதவுங்கள். உள்ளே இருக்கும் தீமையிலிருந்து உமது சபையை பாதுகாத்து நாங்கள் நித்திய சுதந்திரத்திற்குள் பிரவேசிக்கும் வரை எங்களை பரிசுத்தமாகவும் விழிப்பாயும் உறுதியாயும் வைத்துக் கொள்ளுங்கள். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.